கதையே மழையைத்தானே யாசித்தோம் கண்ணீர் துளிகளை தந்தது யார் பூக்கள் தானே யாசித்தோம் கூழம் கற்களை எரிந்தது யார் ஓ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது வானத்தில் உறங்கிட ஆசையடி நம் ஆசை உடைத்து நார் நாரா கிழித்து முள்ளுக்குள் எரிந்தது காதலடி கனவுக்குள்ளே காதலை தந்தாய் கனுக்கள் தோறும் முத்தம் கனவு கலைந்து எழுந்து பார்த்தார் கைகள் முழுக்க ரத்தம் துளைகளின்றி நாயனமா தோல்விகளின்றி புரணமா ஓ மனமே ஓ மனமே உள்ளிருந்து அழுவது ஏன் ஓ மனமே ஓ மனமே சில்லு சில்லாய் உடைந்தது நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம் தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி வெற்றிக்கு அதுவே எடியடி உடைந்தது ஏ